శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే వేదాంతరామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాజ నమః శ్రీమతే భగవదేవాచ్యహారాజ మహాదేశికాజ నమః శ్రీమతే భగవపూర్ణ మహాదేశికాజ నమః శ్రీతరంగమహనందిరి హేమాబ్జ నాయికా సమేదర్తి దేవనాథ పరబ్రహ్మణే నమః రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భోజనం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాదయామున మధ్యమాం మద్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం గురుముఖమనదేత్య ప్రాహ వేదాన శేషాన్ నరపతి వరిగబ్దం జుల్కమాతా దుగామగా సుతమవర వందం రంగనాథత్త సాక్షాత్ తుజకుల తిలకందం విట్ట యుద్ధం నమామే మిన్నారు తరపదులు చోళ్ విల్లిపత్తోరందొరుగాల్ సొన్నాల్ గడక్కమలం చోడినాం ఉన్నాళ్ కిళి అరుత్తానెందురత్తాం కిళిమయిరల్ చేరం వడి అరుత్తాం నంజమే వంద పాండియన్ కొండాడ పట్ట విరాన్ వందానందేంటియ సంగమడుతూదవేంటియ వేదంగుడోది విరంది కిళి అరుత్తాన్ పాదంగళ్యాముడయపత్రు சபைக்கு அநேக நமஸ்காரங்கள். இன்றைய தினம் ஸ்ரீ பெரியாழ்வார் அவருடைய அவதார தினம். இந்த ஆனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே கருடனுடைய அம்சமாய் அவதாரம் பண்ண ஒரு ஆழ்வார். பாண்டிய தேசத்தினுடைய அரச சபையிலே ஸ்ரீவல்லபதேவன் அரசபையிலே இந்த ஆழ்வார் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பலரும் அறியும்படியாக திருவாய் மலர்ந்து வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழறுத்தான் என்ற ஒரு விருதை பெற்று எம்பெருமான் அதன் மூலமா தான் சந்தோஷித்து அவருக்கு கருடாரூடனாய் பெருமாள் சேவை சாதிச்ச மதுரவலம் வரவே வானில்மா கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும் ஏரணி பல்லாண்டு முதற்பாட்டு 472 எனக்குதவு நீயே என்பது பெரியாழ்வாரை பற்றியதான சுவாமி தேசிகனுடைய பாசுரம். இப்படி இந்த ஆழ்வார் நாராயணனே பரதேவதை என்று நிரூபிச்சு கல்பசூத்திர வியாக்கியாதா என்று சுவாமி தேசிகனாலே ஸ்ரீமத் ரகசேத்ரிய சாரத்திலே அருளப்பாடு செய்யப்பட்டவர். இப்படிப்பட்ட ஆழ்வார் பெருமாளுக்கு மாமனாராய் பெரிய ஸ்தானம் பெற்றவர். அதனாலே பெரிய ஆழ்வார் என்று இந்த ஆழ்வாரை பெரியோர் பணிப்பர். இந்த ஆழ்வார் 473 பாசுரங்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த லோகத்துக்கு. ஒவ்வொரு பாசுரமும் கிருஷ்ணனை பற்றி பேசக்கூடிய பாசுரங்கள், ராம அவதாரத்தையும் நிறைய பாடியிருக்கார் இந்த ஆழ்வார். ஆனா பிள்ளை தமிழா இந்த பாசுரம் முதலாயிரத்திலே சேர்க்கப்பட்டிருக்க பெரிவாளாலே இது எல்லோற்றுக்கும் ஒரு முத்தாய்ப்பாய் முதலே மங்களமான பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தன்னுடைய முதல் பாசுரத்தை கொடுத்தே இருந்த ஆழ்வார். ஏன்னா வானில்மா கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும் ஏரணி பல்லாண்டுன்னு ஆச்சாரியால் திருவுள்ளம். இவர் வந்து கல்பசூத்திர வியாக்கியம் பண்ணி சிவன் நாராயணனே பரதேவதை என்று பொற்கிழி கிழிச்சு சொன்ன ஆழ்வார். அதன் மூலமா சந்தோஷிச்ச எம்பெருமான் கருடாருடனாய் வானில் வந்துருக்க அப்போ இந்த ஆழ்வார் அடடா பெருமாள் இவ்வளோ அதி தேஜஸ்வியா இருக்கானே, இந்த ஊராருடைய கண் எச்சில் பட்டுட போதேன்னு ஆழ்வார் திருவுள்ளத்திலே சுருக்குன்னு வலிச்சது. அதனாலே பெருமாளை மங்களாசாசனம் பண்ணார், வாழ்த்துறார் பெருமாளை. யாரான பெருமாளை வாழ்த்துவாளோ, பெருமாளை யாரான வாழ்த்துவாளோ? பெருமாள் தான் லோகத்தில் உயர்ந்த, அவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று எல்லாரும் நினைப்பா. ஆனா இந்த ஆழ்வார் எம்பெருமானுக்கு ஏதாவது ஹானி வந்துருமோ அப்படின்னு தான் திருவுள்ளம் கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறார். அதனை முதல் பாசுரத்தில் எடுத்தார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயினத்தாண்டு பலகோடின் ஓர் ஆயினம் மல் ஆண்டதுண்டோள் மணிவண்ணா அப்படின்னு அதெல்லாம் எம்பெருமானுடைய திருத்தோள்களை பார்த்த அடாரா இந்த தோள்கள் எவ்வளோ அழகாயிருக்கு, ரம்யமாயிருக்கு, காம்பீரியமாயிருக்கு, அதற்கு பல்லாண்டு அப்படின்னர். பெருமாளுக்கு என்னடா இது தோளை பார்த்து பல்லாண்டுன்னு சொல்றாரு, இந்த ஆழ்வார்க்கு ஏதாவது பித்து போட்டுட்டான் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம். அப்புறம் பார்த்த திருவடிய பார்த்த உடனே இந்த சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னர். என்னடா அது சேவடி செவ்வி திருக்காப்பு, திருவடிக்கும் ஆசு அக்ஷத போட்டுட்டாரு ஆழ்வார்னு பெருமாள் பாக்கிறேன். வடிவானின் வலமார்பில் பிராட்டி பார்த்தா ஐயோ ஜெகன்மாதா, ஜெகன்மாதா வந்து பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே எழுதியிருக்கா. பெற்ற தாயாருக்கு யாரான ஆசீர்வாதம் பண்ணுவாரு, எந்த குழந்தையான பண்ணுமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே பிராட்டி ஒரு அக்ஷத போட்டார். வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. மங்கை எப்படி இருக்கான்னா பிரிவின்றின்னு ஒரு பதத்தை போட்டார் ஆழ்வார். பிரிவின்றி ஆயினும் பல்லாண்டு. உடனே பார்த்து சங்க சக்கரம், சரி இவர் வந்து பெருமாளுடைய தோழ சொன்ன திருவடிய சொன்ன பிராட்டி கூட அக்ஷதம் போட்ட, நம்ம பேர்ல எங்க அக்ஷதம் போட்டு போறேன்ட்டு சங்கமும் சக்கரமும் பயந்துன்றதுதான். சுடர் ஆழியும் பல்லாண்டுன்னு சக்கரத்தாழ மேல ஒரு அக்ஷதைய போட்டார். சரி பெருமாள் பாரத யுத்தம் பண்ணார், எதை வச்சு பண்ணார், பாஞ்சஜன்யத்தை வச்சு பண்ணார், சங்க விட்டுட்டமேன்னு ஆழ்வார் திருவுள்ளம். உடனே ஆழ்வார் பார்த்தார், சரி படைப்போர் புக்கும் முழங்கும் பல்லாண்டு, இவர் எங்கானா தம் பேர்ல அக்ஷத போட்டு போறேன்ட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தான் சங்க. அதனாலே அப்பாஞ்சதன்யமும் பல்லாண்டே அப்படின்னு இந்த இடத்துல அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு விஷயம் ரசமா சாதிப்பறான். என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த பக்கம் திரும்பிட்டு அப்பாஞ்சதன்யம் சொன்ன, அப்பாஞ்சதன்யம் சொல்வார்னா அந்த பக்கம் திரும்பின்ற பல்லாண்ட சங்கே உனக்கு பல்லாண்டுன்னு என்பது ஆழ்வார் திருவுள்ளம் ஆச்சாரியன் சாய்ச்சது. அந்த மாதிரி இந்த ஆழ்வார் எடுத்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி அதுல கிட்டத்தட்ட 12 பாசுரங்கள் அனுகிரகம் பண்ணிருக்கா. இது பல்லாண்டு முதல் 4 வரை ஒரு பாசுரமாகவும் அடியோமோடும் நின்னோடும் 2வது பாசுரமாகவும் ஸ்ரீகோஷங்கள்ல இருக்கு. ஆனா சம்பிரதாயத்தில் ரெண்டையும் சேர்ந்து சேவிப்பதாக வழக்கம். இப்படியான இந்த ஆழ்வு எப்படி வேதத்துக்கு பிரணவம் வந்து முதல் ஆரம்பிக்கும் ஒரு வஸ்துவா இருக்கோ, ஒரு விஷயம் மந்திரமா இருக்கோ, அதே போல இங்க அருட்செயல் கோட்டியிலையும் இந்த 4000 தொடக்கத்தின் போது பல்லாண்டு என்பதானது திருமந்திரத்தை போலே, அதாவது பிரணவத்தை போலே என்பது பெரியோர் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. அதனால இது சேவிக்காத இந்த கிரந்தம் சேவிக்கல, சேவிச்சு முடிச்ச அப்புறம் திருப்பி இந்த எப்படி வேதத்துக்கு வந்து பிரணவத்தை சொல்லி அவ கைங்கரியத்தை பூர்த்தி பண்றாலோ அதை போலவே இந்த அருளிச்செயல் ஆரம்பிக்கும் போதும் பல்லாண்டு சேவிச்சு அந்த அருளிச்செயலை கைங்கரியம் பூர்த்தி பண்ண பிறகும் பல்லாண்டு சேவிச்சு முடிக்குது என்பது நம்ம சம்பிரதாயத்தில் இருந்து வந்த வழக்கம். அதே போல இந்த ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப அற்புதமா பாடியிருக்கார். முதல் பத்திலே வந்து சீதக்கடல் ஒரு பிரசங்கம், அதிலே எம்பெருமானுடைய பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே அப்படின்னு சொல்லிட்டு திருவடி முதல்ல சொன்னது. எப்படி வந்து பின்னாளில அமலநாதிபிரான் எப்படி அவதாரமாச்சோ அதே போல இந்த ஆழ்வாரம் முன்னாடியே ஒரு கோடு போட்டு காட்டிருக்க, பெருமாள் திருவடியிலேருந்து பெருமாளை செவிச்சுட்டு போனோம்னு சொல்லிட்டு. அப்புறம் பெருமாளுடைய கணக்காலை பார்க்கிறார், முழந்தாலை பார்க்கிறார், அழகா பார்த்துட்டு வர இடுப்பு பகுதியை பார்க்கிறார், திருவயிற்ற பார்க்கிறார், எம்பெருமானுடைய மருங்கத்தை பார்க்கிறார், உந்திய பார்க்கிறார், உதரம் இருந்தவா காணீரே ஒளி வளையீர் வந்து காணீரே அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான கிருஷ்ணாவதார வியாக்கியானம் திருவடி முதல் எம்பெருமான் திருமுடிவரை, திருமார்பு இருந்தவா காணீரே, தோள்கள் இருந்தவா காணீரே, கைத்தனங்கள் வந்து காணீரே அப்படின்னு. இந்த இடத்துல ஆச்சாரன் சாய்ப்ப எம்பெருமானுக்கு யசோதை பிராட்டுக்கு 4 திருக்கரத்தோட எம்பெருமான் செவை சாதிச்சார்னு சொன்னா எங்க சொல்லிருக்குன்னா எங்க பெரியாழ்வார் சொன்னார் ஆச்சாரியன். என்னன்னு கேட்டா பாசுரத்திலே நெய்த்தலை நேமியும் சங்கம் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குடையீர் வந்து காணீரே அப்படின்னு சமஸ்கிருதத்தில் த்விவசனம்னா ரெண்டு, பகுவச்சனம்னா ரெண்டுக்கு மேற்பட்டது. அதே போல தமிழ்ல வந்து பகுவச்சனமானது எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு மேற்பட்டு எல்லாமே பகுவச்சனம் தமிழ்ல. அது மாதிரி கைத்தலங்கள் வந்து காணுகிறேன்னு ஆழ்வா சாதிச்சிருக்காரு இங்க. அதனாலே அவளுக்கு வந்து நாலு கையோட தான் பெருமாள் சிவ சாட்சியன் ஆச்சாரியால் திருவுள்ளம். இது மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் இந்த ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்ல பொதிஞ்சு கடக்கு. மூக்கம் இருந்தவா காணீரே, கண்கள் இருந்தவா காணீரே, புருவம் இருந்தவா காணீரே அப்படின்னு நெற்றி வரைக்கும் சொல்லி, குடல்கள்னு சொல்லி சேஷத்த வரைக்கும் இந்த ஆழ்வார் மங்களாசாஸ்திரம் பண்ணிருக்கிறார். அந்த பதிகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தசகம் சொன்னார். ஆசைவான்னு ஒரு தசகம். அதுபோதான் ஒரு ஜீவன் எங்க பிறக்கிறான், என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறான், எப்படி பெருமாள்கிட்ட போய் சேர்றான் என்பதெல்லாம் அதில் அழகாக காட்டியிருக்க. அப்படின் பெருமாளுடைய தலைநடை பருவம், செங்கீரை பருவம், இது மாதிரி கோல் கொண்டு வா பருவம் என்பதாக எம்பெருமான் ஒரு குழந்தை வளர்ந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருமோ அதே போலே கிருஷ்ணாவதாரத்தை ஆழ்வார் வந்து தான் மனசிலே எண்ணி எம்பெருமான் தனக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்று எண்ணி எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை என்னென்ன பருவங்களை அனுபவிச்சான் என்று தான் திருவுள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கவாறு பாசுரங்களை இந்த ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதுக்கு நடுவில் கோதை பிராட்டியினுடைய அவதாரமாச்சு துழாய் மலரின் கீழே என்னும்படியாக அயோனிஜிதாய் பெரியாழ்வாருக்கு வந்து கோதை பிராட்டி அவதாரம் பண்ணாள். கண்ணனுக்கே மாலையிடுவேன் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்பது ஆண்டாளுடைய திருவாக்கு. அதனாலே இவள் கண்ணனை தான் காதலிக்கிறாள், அவனையே மனமுடிப்பேன் என்று வாரணமாயிரம் பதிகம் பாடியவள். மேகங்களை தூதுவிட்டால், வெண்சங்கத்தை வந்து எதிர்த்து பேசினால், இப்படியெல்லாம் நிறைய பாசுரங்கள் கோதை நாச்சியார் பாடியிருக்கார். பெரியாழ்வாரும் பெருமானுக்கு இவளை தான் மனமுடிப்பதாக சங்கல்பித்து அவளுக்கே பெருமானிடத்தை விண்ணப்பித்து எல்லாம் பெற்று கடைசியிலே கோதையனுடைய திருக்கல்யாணம், அரங்கன் கோதை திருக்கல்யாணம் நிறைந்தது என்பது சத்சங்கத்துக்கு தெரிந்த விஷயங்கள். மேலும் இந்த ஆழ்வார் பாசுரங்களிலே பிரவேசமான கிருஷ்ணாவதாரம் ஒரு உருக்கம்னா என்னன்னா, கிருஷ்ணனை கொண்டு முன்னாடி இருத்துவேர். இந்த ஆழ்வார் எப்படி சுவாமி கிருஷ்ணன் இருத்துவார்னா, கிருஷ்ணன் குடல் ஊதரானே, அந்த குடல் ஊதரை நம்ம எங்கேயாவது சேவிச்சிருக்கோமா, நமக்கு அந்த பாக்கியம். அவன் அவதாரம் பண்ணும் போது இந்த ஜீவாத்மா அப்ப இல்லை, ஆழ்வாரும் இல்லை. ஆனா தன்னுடைய பாசுரத்தின் மூலமா கிருஷ்ணன் இப்படித்தான் குடல் ஊதியிருப்பான் என்று நமக்கு அந்த விஷயத்தை தன் கண் முன்னே கொண்டு நிறுத்துகின்ற ஆழ்வார். இவர் எப்படி நிறுத்துவான், அதாவது சாட்சாத்தா கிருஷ்ணன் வந்து நம்ம எதிர்க்க குடல் ஊதற மாதிரியே பாசுரங்கள் அமைச்சிருக்க. எப்படின்னா அது சொல்லிதான் தெரியும். செம்பரம் தடங்கண்ணன் திரள் தோழன் தேவகி திருவன் தேவர்கள் சிங்கம் நம் பரம நின்னால் குழலூத கேட்டவர்கள் இடருச்சன கேளீர் அம்பரம் தெரியும் காந்தப்பரெல்லாம் அமுதகீத வலையால் துருக்குண்டு நம் பரம் அந்தந்து நாணிமயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனரே அப்படின்னு தேவக சிறுவன் அழகா குழல் ஊதரான். செம்பரன் தடங்கண்ணனாய் இருக்கான், திரள் தோழனாய் இருக்கக்கூடிய குழந்தை நம் பரமன் குழல் ஊதும் போது எல்லாருடைய கஷ்டமும் போயிடுதுன்னு சாய்க்கிறார் ஆழ்வார். இடர் உற்றன கேள்னா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது, அந்த குழல் கீதத்தை தன் கஷ்டத்தையும் எல்லாரும் மறந்துட்டான் அந்த இடத்துல. அம்பரந்திரியும் காந்தப்பர் மேல்லோகத்தில் சஞ்சரிக்கக்கூடியவா இந்த அமுத கீதை வலையால் சுருக்குண்டு அடரா எம்பெருமான் குழல் ஊதரான் என்று இறங்கி வந்துட்டார். நாணி மயங்கி இது மாதிரி குடல் நம்மளால ஊதக்கூடிய தும்புருவ கிண்ணற எல்லாம் மயங்கி விழுந்து விழுந்தார். அப்பேற்பட்டதான பெருமானுடைய இந்த குடலின் இசை அப்படி இருந்தது கிருஷ்ணாவதாரத்தில் என்பதானது இந்த ஆழ்வாருடைய திருவுள்ள கிடக்கு. திரண்டது தழைமழை முகில் வண்ணன் சங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டிருண்ட குடல் தாழ்ந்த முகத்தான் உதுகின்ற குடலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடவாய் வழிசோர இரண்டு மாடும் துடுங்கா புலபெயராய் எழுது சித்திரங்கள் போல நிந்தனவே. திரண்டடு தழை மழை முகில்வண்ணன், அதாவது மேகம் மழை பொழிகிறதுக்கு திரண்டு வரும் பாருங்கோ அந்த நிறத்தினுடையான ஸ்ரீகிருஷ்ணன் செங்கமல மலசூழ் வண்டினம் போலே. சங்க உணரலே வந்து வண்டுகள் வந்து மொச்சின் இருக்கு, அந்த வண்டின நிறத்திலே எம்பெருமான திருக்குடல்கள் இருக்கு. சுருண்டிருண்ட குடல் தாழ்ந்த முகத்தான் அப்படின்னா எம்பெருமானுடைய கேசத்துக்கு முன்னாடி வந்து தொங்குமா சுருள் சுருளான குடல் எம்பெருமானுக்கு சுருட்ட முடியும்னு சொல்றாளே கிருஷ்ணனுக்கு அப்படிதான் இருந்திருக்குன்னு ஆழ்வா திருவுள்ளம். இங்கே இவன் ஊதுகின்ற குடலோசையினுடைய கீதமானது அஞ்சரு வளச்ச பிராணியான மருண்டு மான்கணங்கள் மிருகம் சொல்லப்பட்ட அந்த மானு மான்களுக்கு மான் மான் மண்ப மட்டுமில்ல மான் கணங்கள்னு பகவச்சனும் ஆழ்வார் இங்க பிரயோகப்படுத்திருக்கார். தன்னுடைய மேய்ந்ததான செய்கையை விட்டுட்டு தன்னுடைய வயிற்றுக்கு ஒரு ஆகாரம் வேணும், அது ஏதோ ஆகாரத்தை மேய்ஞ்சின்றிருக்கு. இந்த எம்பெருமானுடைய குடல் கீதமானது அதனுடைய காதுகள்ல ஒலிச்ச உடனே தான் செய்ய வேண்டிய வேலையும் விட்டுட்டு மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர, ஏற்கனவே இந்த மாங்களாலே மேயப்பட்ட புல்லானது இந்த கடைவாய் வழியா வெள்ள சொட்டின்னு இருக்கான். ஏன்னா வாயை கூட அசைக்கிறது அப்படியே பார்த்துட்டு இருக்கு. செய்யும் தொழிலை விட்டது தான் ஆகாரம் உட்கொள்ளவேன் வாய் அசைச்சாதான் அது வந்து பல்லிடப்பட்டு அரைச்சு வயத்துக்கு போகும். அந்த வேலையும் செய்யாமல் இரண்டு பாடும் துலுங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றடமேன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மான் வரையணும்னா எந்த பொசிஷன்ல ஒரு மான் நின்று வரைய முடியுமோ அந்த பொசிஷன்ல அப்படியே நிக்கின்னு இருக்கும் அந்த மான். அதை போலே எம்பெருமானுடைய குழல் கீதத்தை கேட்ட மருண்ட மான்கணங்கள் தன்னுடைய மேகென்ற இந்த தொழிலையும் விட்டுட்டு அசை போடுவதையும் விட்டுட்டு ஒருத்தருக்கு அந்த மானை பார்த்து ஒரு சித்திரம் எழுதக்கூடிய அந்த நிலையிலே அந்த மான்கள் எழுது சித்திரங்கள் போல நின்றடமேனா சித்திரமாவே இருந்தது ஆழ்வார் திருவள்ளுவர். இப்படியானது பெருமாள் வந்து குழலினுடைய அந்த இசையானது அப்படி இருந்தது என்பதானது ஆழ்வார் நமக்கு கிருஷ்ணாவதாரத்தை உள்ள கொண்டு நம்ம கொண்டு நிறுத்திட்டே இறங்க அப்படியே. அதே போல எத்தனையோ விஷயங்கள் சாதிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை எவ்வளவு திருவாபரணங்கள் சாத்தியந்தான். கிருஷ்ணனுடைய திருவாய்ப்பாடியிலே கேட்கணுமா சொல்லுங்கோ, காராகரத்திலே பெருமான் அவதாரம் பண்ணான், ஆச்சேச்சரிலே பெருமாள் வளர்ந்தான், நந்தகோபர் இல்லத்திலே எம்பெருமான் எவ்வளவு திருவாபரணம் சாத்தியந்தான்னா செங்கவல கடலில் சிட்டிதழ் போல் விரலில் சேதிகள் அழிகளும் கிங்கினியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளரன் மாதுளையின் பூவடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள வைம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்தில எங்கள் உடைக்கரசே ஆடுக செங்கீரை எருளகம் உடையாய் ஆடுகவாடுகவே. இந்த பாசுரத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சாக்க கிட்டத்தட்ட 40 திருவாபரணத்துக்கு மேல எம்பெருமான் சாத்தியந்தபடியா தெரியுது கிருஷ்ணாவதாரத்துல. ஒரு ஸ்திரீ கூட அவ்வளவு திருவாபரணம் போட்டுக்க மாட்டா போல கிருஷ்ணன் அவ்வளவு போட்டுருக்க. செங்கமல கடலில் ரெண்டு காலுக்கு ரெண்டு தண்ட சிட்டிதழ் போல் விரலில் சேதிகள் ஆழிகளும் கிங்கிணி கிங்கிணின்னு ஒரு வஸ்து, அதுல பார்த்தா கையில 10 வரல் காலில 10 வரல் கையில 10 வரலுக்கு பெருமான் மோதம் போட்டு மோதனம் போட்டு போல் இருக்கு. இப்ப வந்து அர்ச்சாமூர்த்தி விக்கிரகத்தை மூலவர் அபயசத்தை நம்ம பார்க்கும்போதே தெரியறது என்ன, கிட்டத்தட்ட 5 வரலுக்கும் அந்த மோதிரம் பண்ணி அந்த அச்சு பண்ணி பெருமானுக்கு சமர்ப்பிச்சிருக்கான். அதே மாதிரி எம்பெருமான அந்த அவதாரத்தை கேட்கணுமா, அவன் லோகத்தினுடைய ஐஸ்வர்யத்துடைய நாயகனாச்சே கேட்கணுமா. தோல்வளையும் குழையும் தோல்வளைன்னு ஒண்ணு உண்டு திருப்பாவில் இந்த பதம் வருது. தோல்வளை தோளுக்கு வளை மாதிரி ஒன்று போட்டு பார்ப்போம். குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் இப்ப காதுக்கு வந்து இப்ப இருக்கிறவாளே காதுக்கு தோடு பார்த்திருக்கோம் பிராச்சீன வழக்கம் இல்ல கடுக்கன் பார்த்திருக்கோம். ஒரு காது உள்ள 5 ஓட்டை போட்டு ஒரு காதுக்கு 5 தோடு இந்த பக்கம்னா இவாளே 10 சாத்திக்கிறாளே, கிருஷ்ணன் சாதிக்க மாட்டாரான்னு. அதனாலே இந்த ஆழ்வார் எம்பெருமான் எவ்வளவு திருவாபணம் சாத்திந்தான்னு கூட தன் பிரபந்தத்தை சாச்சிருக்காரு அப்படின்னா அந்த கிருஷ்ணாவதா கிருஷ்ணனை வந்து அணு அணுவா அனுபவிச்சிருக்க. சீரக்கடல்ல கிருஷ்ணன் திருவடியிலேருந்து திருமணி வரைக்கும் அந்த சேவை பிராப்தமான ஆழ்வார் அவன் திருமேனியை எத்தனை திருவாபணம் சாத்தியந்தான்னு சாய்க்கிறே இந்த பாசுரத்துல. அப்படியான இந்த ஆழ்வாடு கிருஷ்ண பக்தியானது மேலோங்கி இருக்குன்னு சொல்றார். பெருமாள் விளையாடிட்டு வரான், பெருமாள் விளையாடிட்டு வந்துருக்கான்னா அவன் மொழி அவன் மேல அந்த புழுதியெல்லாம் இருக்கும். அந்த புழுதியோட திருவாய்ப்பாளியிடையே இருக்கக்கூடியதான அவனுடைய தாயார் அவனை அணைச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். இதெல்லாம் ஆழ்வார் தன் பாசுரங்களே பறக்க பேசுறார். இப்படியானது என்ன அந்த இந்த அனுபவத்தை எப்படி சொல்லுவதோ தெரியல நமக்கு. இப்படிப்பட்ட அனுபவமானது எப்படி இருக்கும் அப்படின்னா தெரியல. அந்த கிருஷ்ணனே நேரா வந்து இருக்கும் போது தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஆனா அந்த அனுபவத்தை பெரிய ஆழ்வார் நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கலேன்னு தான் திருவுள்ளம் கொண்டு தானே கிருஷ்ணாவதாரத்திலேயே தான் இருப்பதாய் எண்ணிக்கொண்டு கிருஷ்ணன் இப்படி எப்படியெல்லாம் இருந்திருப்பான் என்று ஆழ்வார் தன் பாசுரத்தின் மூலமாக நமக்கு அற்புதமான கிருஷ்ணாவதார அந்த காட்சிகளை நமக்கு காட்டுறது எப்படி? எப்படியோ எத்தனையோ அத்தனையோ இந்த லோகத்தில வந்து ஒரு ஜீவன் பறக்கிறது, அவருடைய தாய் தந்து எதையோதையோ பேர் வைக்கிறா, அப்படியெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்ற, காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கத்தைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடுமாதர்கால் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோ நாயகன் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள் என்று கேசவனுடைய திருநாமத்தை வையுங்கோப்பா. நீங்க கடைசி காலத்துல ஒரு தீர்த்தம் கேட்கும் போது கேசவா புருஷோத்தமா கோவிந்தா மாதவான்னு சொல்லி உன்னுடைய புத்திரனை கூப்பிடலாம். அப்ப கூப்பிடும் போதும் பகவத் ஸ்மரணையாவே அந்த எண்ணம் இருக்கும். அதனால வேற ஏதோ பேர் வச்சா பிரயோஜனம் இல்லாம போயிடுவேன். ஆழ்வார் ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் வைக்க வேண்டும் என்று கூட நமக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்ல தன்னுடைய பெரிய அந்த பெரியாழ்வார் திருமொழியிலே. இன்னும் எவ்வளவு விஷயங்கள் ஆழ்வார், இது வந்து பெரியாழ்வாரை பத்தி பேசணும்னா நாள்கள் போராது. அவ்வளவு விஷயங்கள் 471 பாசுரங்க ஒன்னு ஒண்ணுக்கும் அற்புதமான வியாக்கியானங்கள் பெரிவா ரொம்ப பரிசிரமப்பட்டு நமக்கு பண்ணி கொடுத்திருக்கான். அதனால இந்த ஆழ்வாருடைய கிருஷ்ணானுபவமானது சாட்சாத் கிருஷ்ணனை நாம் வந்து நேர சேவிக்கும் போது எப்படி நமக்கு பெருமாள் அதை நமக்கு சேவை தருவாரோ அதே மாதிரி இவர் பாசுரத்தை சேவிக்கும் போது ஓ கிருஷ்ணன் இப்படித்தான் இருந்திருப்பானோ என்று நமக்கு வந்து மனசிலே கிருஷ்ணனுடைய ரூபம் தெரியும் அளவுக்கு அந்த பாசுரத்தின் உயிரோட்டமானது இந்த ஆழ்வார் நமக்கு கொடுத்திருக்கார். ரொம்ப ரொம்ப கிருஷ்ணாவதாரத்தை மூழ்கி ஆழ்வார், மூழ்கி திளைத்தாழ்வார். 5வது ஆழ்வாரான நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு சொல்றோம். ஆனா இந்த பெரியாழ்வார் இன்னும் அந்த நம்மாழ்வாரை போல இல்லாமல் இன்னும் கிருஷ்ணாவதாரத்தை இன்னும் இறங்கி ராமாவதாரத்தையும் பாடி கோதை பிராட்டி தன்னுடைய திருமகளாய் ஆக்கிக்கொண்டு தான் எம்பெருமானுக்கு மாமனாஸ்தானம் பதித்த ஆழ்வார் அப்படின்னா இன்னும் வசதியான ஆழ்வாரா செய்வர் இல்லையா? கல்பசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணி சீவன் நாராயணே பரதேவதை என்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்து ஆழ்வார் இந்த ஒரு ஆழ்வார். சொன்னார், அதாவது ஜீவாத்மாக்கள் தப்பு பண்ணாக்கா பெருமாள் தண்டதரனா இருப்பான். ரொம்ப தண்டனை கொடுக்காம பிராட்டு ஜீவன்களை வந்து ஒரு புருஷகாரம் பண்ணி காப்பாத்துறார். இதை கூட சொல்ற ஆழ்வார், தன்னடையா திரத்தகத்த தாமரையால் ஆகிலும் திதகுரக்கு மேல் என் அடியார் இது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பது போலும் அப்படின்னு சாச்ச. என்னடா பிராட்டு சொல்லுவானா, பெருமாள் வந்து ஜீவாத்மா மேல எவ்வளோ பரிவாயிருக்கான்னு பிராட்டிக்கு திருவள்ளத்துக்கு தெரியணும். அதனாலே பெருமாளை பிராட்டி ஒரு சோதனை பண்றா. என்ன சோதனைன்னு கேட்டாக்கா, இந்த பாருங்க அந்த பையன் தப்பு பண்றா, ஒரு தண்டனை கொடுக்கணும்னா பெருமாள் சாதிப்பாரான் பிராட்டி கிட்ட. தன் அடியாதிரத்தகத்தை தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்குமே, ஒரு தப்பு பிராட்டி என்னுடைய பாகவதனை பத்தி சொன்னாலும் என் பக்தனை பத்தி சொன்னாலும் என் அடியார் அது செய்யார், அவ அந்த வேலை பண்ண மாட்டாமா, நீ ஏன் தப்பு சொல்ற தோஷம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்பார். சரி, அப்படி தப்பு செஞ்சாலும் நன்றி செய்தார், நல்லதுதான் பண்ணிருக்கான் விடு, ரொம்ப தோஷம் சொல்லாத அவளை பத்தி அப்படின்னு இந்த பக்தனுக்கு இந்த பாகவதனுக்கு பெருமாள் தான் பரிந்துரைப்பாராம். பிராட்டின திருவள்ளமானது இந்த ஜீவனை குத்த சொல்லணும்னு இல்ல, இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் எவ்வளவு இறங்கி வரார் அப்படி என்று பெருமாள் திருவள்ளத்துடைய ஆழத்தை தான் அறிய வேண்டும் என்பது நாச்சியாரோட திருவள்ளமா இந்த பாசுரத்திலே காட்டுறதுல. இதே போல நிறைய பாசுரங்கள் நல்ல சாஸ்திர விஷயங்களும் சம்பிரதாய விஷயங்களும் இந்த ஆழ்வார் வந்து சொல்றார், அப்பா இவ்வளவு 471 பாசுரங்கள் பாடியிருக்கேன், ஆனா என்னுடைய வாக்கு தூய்மை கிடையாது, ஏதோ என் எச்சில் வாயால பாடுறேன். வாக்கு தூய்மையில் அமையினாலே மாதவா உன்னை வாய் கொள்ள மாட்டேன், நாக்கு நின்னையல்லால் அறியாது நானஞ்சுவன் அது என் வசமன்று. நாக்கு என் வசம் இல்லப்பா, ஏதோ ஏதோ வளர்றேன் நானு, என்னுடைய வாக்கே ஒரு தூய்மை இல்லை. வாயிலோர் இன்சொல் இல்லை மனத்திலோ தூய்மை இல்லைன்னு தொடர்புகள் சாய்ச்சார். அதேதான் முன்னாடி இந்த ஆழ்வார் சாய்ச்ச, வாக்கு தூய்மையிலாலே மாதவா உன்னை வாய் கொள்ள மாட்டேன், ஆனா என் நாக்கு உன்னதான் தெரியும், அதுக்கு நின்னையல்லால் அறியாது, வேற ஏதான்னு பேசிட போறதே அப்படின்னு நான் பயப்படுறேன்பா, ஏதோ நான் ஒரு பிதற்றேன். காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வரு காரணா கருள கொடியானே, ஏதோ காக்கா கூட வந்து சில வார்த்தை பேசுறது அது கூட பகவத் பரணையா இருக்கு இல்லையா, அது கூட நீ எடுத்துக்கோப்பா. அதை கூட நான் ஸ்தோத்திரம் பண்ணதான் எடுத்துக்கோன்னு ஆழ்வார் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். இப்படியெல்லாம் ஆழ்வார் நமக்கு எம்பெருமானிடத்துல நான் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இவர் சாய்ச்சார் நம்மாழ்வார், ஏசியே ஆயினும் ஈந்தூழாயும் ஆயானையே பேசியே போக்காய் பிழை பெருமாள வெஸ்ஸாவது பெருமாள் என்ற பதம் நம் நாக்கிலேருந்து வெளில வரட்டும். இந்த நாராயணி இந்த பெருமாள் எனக்கு கஷ்டம் கொடுக்கிறானேன்னு ஒரு வெசவ வெசாலும் பெருமாள பெருமாள பதம் அவன் வாயில வந்தது. அதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றான், அதுதான் சாய்கிற. ஏசியே ஆயினும் ஈந்துழாய் மாஜனையே பேசியே போக்காய் பிழை என்று இந்த ஆழ்வார் இந்த கிருஷ்ணாவதாரத்தை பாடி பல சாஸ்திரங்களை தன்னுடைய 473 பாசுரங்களாலே சொல்லி கடைசியில திருவேங்கடத்தானே சென்னியோங்க பதிகத்தே தன் திருவேங்கட உடையாய் உலகதன்னை வாழனம்பி தாமோதரா சதிரான் சொல்லி நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பேன்னு பெருமாட்ட பேசுறார். அப்புறம் இந்த ஆழ்வார் வந்து ரொம்ப அற்புதமாய் கிருஷ்ணாவதாரத்தை பாடி நமக்கு எல்லாம் இன்னும் எவ்வளவு சொல்ல வேண்டியது ஆழ்வாரை பத்தி. அவகாசம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதாலே முக்கிய விஷயங்களை மட்டும், இது முக்கிய நான் சொன்னது மட்டும் முக்கிய விஷயம்னு இல்லை, 470 பாசனம் மிக மிக முக்கிய விஷயங்கள், அது கூட பிராட்டினுடைய அந்த கோதை நாச்சியாருடைய வைபவங்களும் சேர்ந்து வரும். அதனாலே இந்த ஆழ்வார் கோதையினுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ண எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார் என்ன மனசு கஷ்டம், இதோ ஒரு ஒரு பொண்ணு இருந்தாலே அவளும் போயிட்டாலே ஒரு மகள் தன்னையுடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு பொண்ணு கிடைச்சது அயோனிஜியா வந்தா, ரொம்ப வைகுண்டத்திலே வந்த மாதிரி அதே தேஜஸ்வியா இருந்தா ஆழ்ந்தாள்னு பேர் வச்சேன், சுடி கொடுத்த நாச்சியான்னு பேர் வச்சேன், உலகம் நிறைந்த புகழால்னா இவளைப் போலே ஒரு மாது இல்லை என்பதான ஒரு உயர்ந்த பெண்ணா எனக்கு இருந்து எனக்கு நல்ல அப்பான்னு பேரெடுத்து கொடுத்த பெண்ணிவோ திருப்பாவை என்பதான 30 பாசனங்களை அத்தியுதமான உபநிடு சாரத்தை எனக்கு கொடுத்தா, அது இல்லாமல் எம்பெருமான் மேலே மையல் கொண்டு காதல் கொண்டு அவன் திருநாமை உருகி மருகி அவனே நான் ஆலிங்கனம் செய்வேன், மாழவர்க்கென்று பேச்சேப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனை எம்பெருமானுக்கென்று படைக்கப்பட்ட விருந்தானது நரி கொண்டு போகுமா போலே, இல்ல அப்படி இருந்தா நான் உயிர் மாய்ப்பேன் என்ன சபதம் போட்ட என் நாச்சியார் அவள் வந்து என்னை விட்டு போயிட்டா, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன்னா சாட்சாத் மகாலட்சுமி பூபிராட்டியாய் அவதாரம் பண்ணா அவளே இங்க வந்தா அவள் திருமகள் போல வளர்த்தேன் அவளை, செங்கன்மால் தான் கொண்டு போனான்னா சிவந்த நிறமுடைய திருக்கங்களுடைய எம்பெருமான் என் பண்ண கூட்டுன்னு போயிட்டானே, சரி போட்டும் போ எப்படியும் கல்யாணம் பண்ணிதான் கொடுக்கணும் அந்த என் குழந்தைய, கிருஷ்ணன் தானே பண்ணிண்டா ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு, எனக்கும் கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்குமே அவனை பத்தி தானே 470 பாசுரங்கள் பாடியிருக்கேன், அதனே செங்கல்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ள பற்ற வசோதை, பெரிய குடியில என்னுடைய பொன்னனுடைய புக்காமானது பெருங்குடி, பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ள பற்ற வசோதை அசோதை பிராட்டிக்கு மருமகளாய் போயிருக்காள், மறுபகளை கண்டு உகந்து மனாட்டு புறம் செய்யுங்கடோ, என்னுடைய பெண்ணுடைய மாமியாரான யசோதை பிராட்டி தன் மறுபகளை பார்த்து சந்தோஷிக்க வேண்டும் என்று சந்தோஷிச்சுட்டு போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் திருவள்ளமானது இந்த பாசுரத்துல பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ள பற்ற வசோதை மறுமகளை கண்டுகந்து மனாட்டு புறம் செய்யுங்கொலோ என்று இந்த கோதை நாச்சாருடைய திருக்கல்யாண வைபவம் முடிஞ்ச போது இந்த பாசுரத்தை சொன்னதா பெரியவா சொல்லுவா. ஏன்னா அந்த பாசுரத்து துவனியானது அந்த போக்கானது அப்படி இருக்கு, ரொம்ப அற்புதமா ஆண்டால் தன்னை விட்டு பிரிஞ்சிட்டான்னு ஒரு ஏக்கம், தன் குமாரத்தை தன்னோடு இல்லையேன்னு ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்தை ஆழ்வா தன் பாசுரத்து மூலமா வெளிப்படுத்துற அந்த இடத்துல வெளிப்படுத்தும் போதுதான் உண்டானது இந்த திருவுள்ள கிழக்கையானது பாசுரமாய் அப்படியே வந்து கொட்டுறது அந்த இடத்துல. அர்த்த துடியமானது ஐயோ பிரிஞ்சுட்டாளே, ஆனா போன இடம் நல்ல இடம்பா, அவ கல்யாணம் பண்ணி போனாலும் நல்ல இடத்துக்கு போயிருக்கா, நல்ல பெரிய நல்ல வசதியான இடத்துக்கு தான் போயிருக்கா, மாமியாரும் பெருங்குடியில் இருந்தோ இவனும் பெருங்குடிக்கு வாக்கப்பட்டிருக்கா, அதனால அங்க போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் என்பதானது இந்த ஆழ்வாருடைய திருவுள்ளமாக இந்த பாசுரத்தை வெளிப்படுகிறது. அதனால இந்த ஆழ்வார் ரொம்ப நமக்கு வந்து பரதத்துவத்தை நிரூபிச்ச ஆழ்வார், இந்த லோகத்துக்கு அதாவது திருப்பாவை என்ற அமுதமும் நாச்சாதர் வழி என்ற பேரமுதமும் உபரிடச்சாரம் உனக்கு கிடைக்க கொண்டான அந்த பிராட்டியினுடைய திருத்தகப்பனாராய் அவளை சீராட்டி வளர்த்து பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நமக்கெல்லாம் இன்னைக்கு சம்பிரதாயத்திலே வந்து ஒரு திருக்கல்யாணம் நடக்கிறது ஆண்டாளுடைய வரணமாயிரம் பாசனம் இல்லாத கல்யாணம் கல்யாணம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எப்ப அவருடைய அவதாரங்கள் எப்போ இப்ப நம்ம 2022 இந்த கலியில இருக்கோம் இன்றைய இந்திய பர்யந்தம் நாளைய பர்யந்தம் லோகம் இருக்கும் வரைக்கும் இந்த ஆண்டாள் நாச்சியாருடையதான இந்த அந்த வாரணமாயிரமானது நம் இல்லங்களிலே என்றென்றும் ஒலிக்கும் மங்களனான் கட்டும்போதும் சரி எப்படி பிராட்டி கனா கண்டாலோ அதை பார்த்து கனா கண்டு இவளும் நம்முடைய வீட்டில் இருக்குமான பெண் பிள்ளைகளும் ஆண்டாளைப் போலே அந்த பெருமாளுடைய சரணையாக இருக்க வேண்டும் என்று காட்டும்படியான ஒரு பாக்கியத்தை பெரியாழ்வார் நமக்கு கொடுத்திருக்கார். அதனாலே எப்பயும் மங்களம் மங்களம் என்று ஆண்டாள் நாச்சியாரினுடைய இந்த கீத ஒலியானது நம் இல்லத்திலே ஒலிக்க வேண்டும். எல்லா குடும்பங்களும் க்ஷேமா இருக்க வேண்டும். அதனாலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு அதாவது மலர் மகளை காட்டி கொடுத்தவள் இந்த பெருமாள். அந்த பெருமாளுக்கு தானே மாமனாராய் ஒரு ஸ்தானம் பகிர்ந்த கருடாரூடராய் கருடனுடைய அம்சமாய் அவதாரம் பண்ண பெரியாழ்வார் அவருடைய இந்த சுவாதி ஆணி சுவாதி நன்னாளிலே நாம் அந்த ஆழ்வாரை ஸ்மரித்து அவருடைய கிரந்தங்களை சேவித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பழங்களை நாம் பெறுவோம் என்று இந்த ஆழ்வார் திருவடியிலே அநேக நமஸ்காரங்கள் சமர்ப்பிச்சுண்டு எல்லாருடைய பாகவத குடும்பங்களும் ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையும் வச்சு இந்த சிறிய ஆழ்வாரை பத்தியதான உபன்யாசத்தை அந்த ஆழ்வார் திருவடியிலே அடிய சமர்ப்பித்து நன்றி உள்ளவனாகிறேன். கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.